ಶ್ರೀಮದ್ವೇದಾಂತ ರಾಮಾನುಜಯತಿ ಕೃಪಯಾ ರಂಗಿಣಿನ್ಯಸ್ತ ಭಾರಂ ತತ್ಸಂಪ್ರಾಪ್ತಾಗಮಾಂತ ದ್ವಿತಯಮನುಗಣಂ ಶಿಷ್ಟತಾ ಪೂರ್ಣಮಧ್ಯಂ ಶ್ರೇಷ್ಠ ಶ್ರೀರಂಗ ರಾಮಾನುಜ ಮುನಿ ಕರುಣಾಲಬ್ಧ ಮೋಕ್ಷಾಶ್ರಮಂತಂ ಸತ್ವಸ್ಥಂ ಶ್ರೀವರಾಹಂ ಯತಿವರಮನಘಂ ದೇಶಿಕಂ ಸಂಶ್ರಯಾಮಿ ವೇದಾಂತ ಲಕ್ಷ್ಮಣ ಮುನೀಂದ್ರ ಕೃಪಾತ್ತಬೋಧಂ ತತ್ವಾದಯುಗ್ಮ ಸರಸೀರುಹ ಭೃಂಗರಾಜಂ ತ್ರಯ್ಯಂತ ಯುಗ್ಮಕೃತ ಭೂರಿ ಪರಿಶ್ರಮಂತಂ ಶ್ರೀರಂಗ ಲಕ್ಷ್ಮಣ ಮುನಿಂ ಶರಣಂ ಪ್ರಪದ್ಯೆ ಶ್ರೀಮದ್ ವೇದಾಂತ ರಾಮಾನುಜ ಮುನಿ ಕರುಣಾಲಬ್ಧ ವೇದಾಂತ ಯುಗ್ಮಂ ಶ್ರೀಮತ್ ಶ್ರೀವಾಸ ಯೋಗೀಶ್ವರ ಗುರುಪದಯೋರರ್ಪಿತ ಸ್ವಾತ್ಮಭಾರಂ ಶ್ರೀಮತ್ ಶ್ರೀರಂಗನಾಥಾಹ್ವಯ ಮುನಿ ಕೃಪಯಾ ಪ್ರಾಪ್ತ ಮೋಕ್ಷಾಶ್ರಮಂ ತಂ ಶ್ರೀಮದ್ ವೇದಾಂತ ರಾಮಾನುಜ ಮುನಿ ಮಪರಂ ಸಂಶ್ರಯೇ ದೇಶಿಕೇಂದ್ರಂ ಶ್ರೀ ರಂಗೇಶ ಪದೇ ಸಮರ್ಪಿತ ಭರಂ ಶ್ರುತ್ಯಂತ ರಾಮ ಅನುಜ ಶ್ರೀ ಯೋಗೀಂದ್ರ ಗುರುತ್ತಮೇನ ಯಮಿನಃ ಶ್ರುತ್ಯಂತ ವಿದ್ಯಾತ್ಮನಃ ಪ್ರಾಪ್ತ ಶ್ರುತ್ಯ ವದಂ ಸಯುಗ್ಮ ಹೃದಯಂ ಶ್ರೀವಾಸ ರಾಮ ಅನುಜಾತ್ ಶ್ರೀ ಶ್ರೀವಾಸ ಮುನೀಂದ್ರ ದೇಶಿಕಮಣಿಂ ಶ್ರೇಯೋ ನಿಧಿಂ ಸಂಶ್ರಯೇ ಶ್ರೀಮಾನ್ ವೇಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿತಾರ್ಕಿಕ ಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯ ಪರ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾ ಹೃದಿ ನಮೋ ನಮೋ ಯಾಮುನಾಯ ಯಾಮುನಾಯ ನಮೋ ನಮಃ ನಮೋ ನಮೋ ಯಾಮುನಾಯ ಯಾಮುನಾಯ ನಮೋ ನಮಃ. ಆಳವಂದಾರ ಅರುಳಿ செய்த சதுஷ்லோகி அப்படின்ற அந்த ஒரு ஆச்சரியமான மகாலட்சுமி தாயார பத்தின நான்கு ஸ்லோகங்கள், அதுல மூன்றாவது ஸ்லோகத்துல பிராட்டியே நமக்கு ஆறு, அதாவது பிராட்டி தான் நமக்கு உபாயம். உபாயம்னா நாம எந்த ஒரு காரியத்தை பண்ணா அந்த மீட்சியானது எம்பெருமான் வந்து தன்னுடைய நிகிரக சங்கல்பத்தை விளக்கிண்டு அனுகிரகம் பண்ணுவானோ, அதாவது நாம இத்தனை நாள் பண்ண பெரிய பெரிய தப்புகள், அந்த தப்பெல்லாம் பெருமாள்கிட்ட போய் நம்ம பிரார்த்திச்சுட்டு இத்தனை நாள் நான் அனாதியா தப்பு பண்ணிட்டே வந்துட்டேன், அந்த தப்பெல்லாம் மன்னிச்சுடு அப்படின்னு பெருமாள்கிட்ட நம்மளை கேட்கும்படி அவர்கள் இருவர் முன்னிலையும் நாம பிரார்த்திச்சுக்கிறோம். அதனால பிராட்டியும் உபாயமாகிறாள். உபாயம்னா பிராட்டியும் எம்பெருமானோட சேர்ந்து நாம செய்யக்கூடிய சரணாகதியை ஏற்றுக்கொள்கிறாள் அப்படின்றது தெரியுது. இதை எங்க பார்க்கலாம் அப்படின்னா, சுவாமி ஸ்ரீ பாஷ்யகாரரான ராமானுஷர் ஒரு பங்குனி உத்தர நன்னாள்ல ஸ்ரீரங்கத்துல திவ்ய தம்பதிகள் முன்னாடி சரணாகதி பண்ண, அதாவது ராமானுஜரானவர் உபாயத்தை அனுஷ்டிச்சார். உபாயம், உபாயம்னா ஆறு, அதாவது அதுக்கான வழி, அதாவது அடைய எம்பெருமான அடையறதுக்கான வழி அப்படின்னு சொல்லக்கூடிய எம்பெருமானையே சரணாகதி செய்தல் அப்படின்றத அனுஷ்டித்த நன்னாள் ஒரு பங்குனி உத்தர நன்னாள். அப்படி அனுஷ்டிக்கும் பொழுது பெருமாளும் பிராட்டியும் சேர்ந்து இருக்கக்கூடிய நன்னாள்லதான் பிராட்டியை முதல்ல முன்னிட்டு கொண்டு பிராட்டியினுடைய புருஷகாரம், புருஷகாரம் புருஷகாரம்னா பிராட்டியினுடைய ரெக்கமெண்டேஷன், அதோட சேர்ந்து பிராட்டியும் எம்பெருமானும் முன்னாடி உபாயமாகிற சரணாகதிய நீரே எனக்கு நின்று மோட்சத்தை பிரசாதிக்க வேணும்னு சரணாகதியை செய்தனர். இந்த சரணாகதி பற்பல காலமா வரக்கூடிய, வேதம் தொட்டு வரக்கூடிய மிகவும் லகுவான ஒரு உபாயம். அதாவது நம்ம பிரபன்னாள் பிரபன்னாள்னு சொல்லிக்கிறோம்னா, பிரபன்னாள்னா என்ன அர்த்தம், சரணாகதி செய்தவர்கள், பிரபத்தி சரணாகதி பரன்யாசம் இப்படின்னு எல்லாம் சொல்றாளே அப்படின்னா என்னன்னா, எம்பெருமான் கிட்ட இந்த ஆத்மான்றத சமர்ப்பிக்கிறது, இத பிரபத்தி சரணாகதி அப்படின்னு பற்பலவாரா சொல்லிட்டு இருக்கா. அப்படி சரணாகதின்றது எதற்கு வேணாலும் பண்ணலாம்னு இருக்கு, அதாவது சாஸ்திரியமான எதற்கு வேணாலும் சரணாகதின்றத பண்ணலாம், ஆனால் நாம வந்து உயர்ந்த விஷயத்தை அடையறதுக்காக பண்ணணும் அப்படின்றதுனால பிராட்டி பெருமாள் முன்னாடி சரணாகதிய எதற்காக பண்றோம்னா, இந்த ஆத்மாவை சமர்ப்பிச்சு மீட்சி இல்லாத இந்த ஸ்ரீவைகுண்ட பிராப்திய எம்பெருமான் வந்து நம்ம அபராதங்களை எல்லாம் மன்னித்து அருள வேணும்னு சொல்லி, அந்த மன்னிப்பு கிடைச்சதுன்னா உடனேவே அந்த ஸ்ரீவைகுண்டத்தை எம்பெருமான் பிரசாதிச்சிருவான். அங்க நிரந்தரமாக பிராட்டி சொற்படி எம்பெருமானுக்கும் பிராட்டிக்கும் நாம அனாதியா அதுக்கப்புறம் நடக்க போற மொத்த காலத்துக்கும் கைங்கரியம் பண்ணிட்டு இருப்போம். அதுவும் ஆனந்தமான கைங்கரியம் அப்படின்னு வேதங்கள்லாம் சொல்லும் பொழுது, ஏதத் சாமகாயன் ஆஸ்தே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த க்ஷேத்திரத்துல ஒரு சாமகானம் பண்ணிட்டு ரொம்ப ஆச்சரியமா இருக்க போறான் ஸ்ரீவைகுண்டத்துல அப்படின்னு சொல்லிட்டு, அப்படிப்பட்ட பெரிய புருஷார்த்தத்தை, அதாவது புருஷன் அர்த்திக்கிறது தான் நம்மளால வேண்டப்படுவதுன்னு அர்த்தம். அந்த வேண்டப்படுதல் என்ன அப்படின்னா, இந்த சுழல்கின்ற சக்கரமான இந்த சம்சாரத்துல இனி ஒரு பிறவி வேண்டாம், அதிலிருந்து எங்களுக்கு ஒரு விடுதலையை அளிக்க வேணும் அப்படின்னு சொல்றதுக்காக பிரார்த்தனைய பிராட்டியோட சேர்ந்த பெருமாள் திருவடியில பண்றோம். இத சுவாமி தேசிகன் பற்பலவாரா அருளி செய்திருக்க, அதெல்லாம் ஆளவந்தாருடைய ஸ்தோத்திரத்துல எப்படி சரியா அப்படி சுவாமி எடுத்து காண்பிக்கிறாருன்றத நம்ம பார்க்கணும். மூன்றாவது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோம். ஈஷத்வத் கருணா நிரீக்ஷண சுதா சந்துக்ஷணாது ரக்ஷியதே நஷ்டம் பிராக் ததலாபதா திரிபுவனம் சம்பிரத்யனந்தோதயம் அப்படின்னு முதல் ரெண்டு வரிக்கான அர்த்தத்தை போன உபன்யாசத்துல பார்த்தோம். என்ன அர்த்தம் அப்படின்னா, பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு செல்வத்தை வந்து இந்திரனுக்கு அனுகிரகம் பண்ணி இந்திரனால ஸ்ரீஸ்துதி ஒன்று பண்ணப்பட்டவள், அதாவது பிராட்டி இந்திரனால ஒரு ஸ்ரீஸ்துதி பண்ணப்பட்டிருக்கு. ஸ்ரீ விஷ்ணு புராணத்துல புராண ரத்னம்னு சொல்லக்கூடியது விஷ்ணு புராணம். அந்த விஷ்ணு புராணத்துல மகாலட்சுமியை பத்தி இந்திரன் சொல்லக்கூடிய ஒரு ஸ்ரீஸ்துதி, அந்த ஸ்ரீஸ்துதியில இந்திரனே சொல்றான் இந்த மோக்ஷத்தை அருளக்கூடியவள் பிராட்டியும் அப்படின்னு. அதனால ஒண்ணு ஒண்ணுன்னு வேதம் சொன்னதெல்லாம் ந பிருத்தக்கு அபிதத்தே ஸ்ருதிர் அப்படின்னு பட்டர் சாய்ச்சார் பாருங்க. அதாவது வேதம் பெருமாளையும் பிராட்டியும் பிரிச்சு பிரிச்சு சொல்லவே இல்லை, நாம தான் எல்லாத்தையும் பிரிச்சு பிரிச்சு புரிஞ்சுக்கணும்ன்றதுனால இப்படி எல்லாம் சொல்லி நம்ம அதை நல்லா ஸ்தாபிக்கணும். ஆனா வேதம் எப்படின்னா சேர்த்து சேர்த்தே விவகாரம் பண்ணிருக்கு, அதாவது சேர்த்து சேர்த்தே சொல்லியிருக்கு பெருமாளையும் பிராட்டியும். அதனால வேதத்துல ஒன்று ஒன்று அப்படின்னு சொல்லப்பட்டது. அப்படிப்பட்ட அந்த விமுக்தி பலதாயினி ஆன்வீக்ஷகி த்ரைவார்த்தா அப்படின்னு சொல்லக்கூடிய வேதங்களால் புகழப்பட்டவள் அப்படின்னு எல்லாம் ரொம்ப ஆச்சரியமா சொல்லப்பட்ட பிராட்டியின் மகத்துவம். இப்படி முதல் ரெண்டுத்தினால ஒரு தப்பு ஒரு பெரிய அபராதத்தை பண்ண இந்திரன் பிராட்டியினுடைய மாலையை அவமதிச்சான். அதனால அவன் கிட்ட இருந்து பிராட்டி விலகி போகும்படி துர்வாச மகர்ஷியினுடைய சாபம் ஏற்பட்டது. அந்த சாபமானது பின்னாடி பிராட்டியின் அனுகிரகத்தினாலேயே திருப்பி அதை விட பன்மடங்கு ஐஸ்வர்யம், முதல்ல கொடுத்ததை விட பல மடங்கு ஐஸ்வர்யத்தை திருப்பி கொடுத்த ஒரு பெருமை. அதாவது மகாபலி சக்கரவர்த்தி கிட்ட பெருமாள் வந்து இந்திரனுக்காக தான் யாச்சகத்துக்கு போன, ஆனா என்னன்னா பன்மடங்கு ஐஸ்வர்யத்துக்காக யாச்சகத்துக்கு போல, இருக்கிற சொத்தை காப்பாத்தி கொடுக்கணும் இந்திரன் தான் கேட்டான். அதாவது என்னுடைய போஸ்டுக்கே ரொம்ப ஆபத்து வந்துடும், நான் ஏற்கனவே அதையும் சொல்லியிருக்கேன், இந்திரன்னா போஸ்டோட பேரு, அந்த போஸ்டுக்கு யாரு வேணா வரத்துக்கு பிரயத்தனம் பண்ணலாம். அப்ப மகாபலி வரத்துக்காக பிரயத்தனப்படுவாருன்னு ஆசைப்பட்டு இப்ப மகாபலி வரக்கூடாதுன்னு சொல்லி இந்திரன் இப்படி பிரார்த்திக்க, இந்திரனுக்காக பெருமாள் போய் இந்திரனுடைய சோகத்தை தீர்த்து வைத்தார். அதே போல பெருமாள் கொடுத்தது எப்படின்னா இருக்கிறத அப்படியே கொடுத்துட்ட. பிராட்டி இங்க என்ன பண்ணா அப்படின்னா, முன்பு விலகி இருந்த செல்வத்தை இருமடங்காக, இருமடங்குன்னு அடியன் சும்மா வார்த்தைக்காக சொல்றேன், பன் மடங்க பெருக்கி திருப்பி இந்திரனுக்கு அனுகிரகம் பண்ணத முதல் இரண்டு வரிகள்ல சொல்லி, அதை போல எங்களுக்கு என்ன அனுகிரகம் பண்ணணும்னு ஆளவந்தார் கேட்கிறார். ஸ்ரேயோ நஷ்யரவிந்த லோச்சனவனஹா காந்தா பிரசாதா திருதே சம்ஸ்ருத்யக்ஷர வைஷ்ணவாத் பசு நிருணாம் சம்பாவியதே கர்ஹிசித்து அப்படின்னு சாதிக்கிறார். என்ன அப்படின்னா, பிராட்டிய பார்த்து கூப்பிடுற, எப்படிப்பட்டவள் அப்படின்னா அரவிந்த லோச்சன மனஹ காந்தா அப்படின்ற, அதாவது அரவிந்த லோச்சனன் அப்படின்னு பெருமாளுக்கு திருநாமம். கப்யாசம் புண்டரீகமேவ அக்ஷினின்னு வேதங்கள்லாம் சொல்லக்கூடிய எம்பெருமானுடைய திருக்கண்கள், அதாவது எம்பெருமானுக்கு புண்டரீகாட்சன் திருநாமம். புண்டரீகாட்சன் புண்டரீகாட்சன்னா என்ன அர்த்தம், ஆழ்வார் ஆச்சரியமா சாதிக்கலையா, இதுல திருவாய்மொழின்ற பிரபந்தத்துல நம்மாழ்வார் சாதிக்கிற அனைத்துலகமுடைய அரவிந்த லோசனனை தினைத்தனையும் விடாள் அப்படின்னு சாதிக்கிற எம்பெருமான அனைத்துலகமுடைய அரவிந்த லோச்சனன். இந்த அரவிந்த லோச்சனான எம்பெருமான், அரவிந்தம்னா தாமரை, தாமரை போன்ற திருக்கண்களை அழகாக படைத்தவன், தாமரை போன்ற திருக்கண்கள், அதை படைத்திருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு என்றைக்கும் இனியவளாகவே இருக்கக்கூடியவள் பிராட்டி. அதனாலதான் நம்மாழ்வார் அப்படின்ற ஆழ்வார் ரொம்ப இங்க வந்து சிரமப்பட்டிருந்தார் சம்சாரத்துல. பெருமாள் இந்த சம்சாரத்துல வந்து என்ன விட்டுட்டானே உபதேசம் பண்றதுக்கு, சரி உபதேசம் பண்றேன்னு இங்க இருக்கிற மக்களுக்கெல்லாம் உபதேசம் பண்ணார். உபதேசம் பண்ணாலும் அவர் அங்கிருந்து அவதாரம் பண்ணவர், அதாவது இங்கிருந்து ஸ்ரீவைகுண்டத்திலிருந்து இங்கு அவதாரம் பண்ணவர், நம்ம எல்லாம் திருத்துவதற்காக எம்பெருமான் அபினவமாக ஒரு தசாவதாரம் பண்ணி அப்படின்னா, ஒன்ஸ் அகைன் இன்னொரு தசாவதாரம், அது யாருன்னா ஆழ்வார்களை அவதாரம் பண்ண. அப்படி பண்ண அந்த ஆழ்வார்கள்ல குருகூர், குருகூர்ன்ற ஊர்ல இன்னைக்கு ஆழ்வார் திருநகரின்னு நாம சொல்லக்கூடிய ஊர்ல சுவாமி நம்மாழ்வார அவதாரம் பண்ண வச்சார் எம்பெருமான். அப்படிப்பட்ட நம்மாழ்வாரானவர் அப்பப்போ எம்பெருமானை நோக்கி கதறுவர், அதாவது தன்னை அந்த லோகத்துக்கு அழிச்சுண்டு போய் அல்லவா என்னை வந்து கைங்கரியம் பண்ண வைக்கணும், இந்த லோகத்திலேயே என்னை கைங்கரியம் பண்ண வச்சு அதாவது இந்த மாதிரி என்ன ஸ்துதி பண்ண வச்சு இவர்கள் இந்த சம்சாரத்துல இருக்கிறவர்களையெல்லாம் திருத்துவதற்காக என்னை விட்டுட்டீரே, நிரதிசயமான அதாவது ஒரு நேரமும் குறைவில்லாத ஆனந்தம் எனக்கு வைகுண்டத்துல கிடைச்சிருந்தது, இங்க வந்த உடனே இப்படி இருக்கே இந்த லோகம்னு நினைச்சு வருத்தப்படுவார் அப்பப்ப ஆழ்வார். அப்ப நிறைய நேரம் உபதேசம் பண்ணுவார், உபதேசம் பண்ண ஆழ்வார் திருப்பி எம்பெருமான பார்த்து கூவிக்கொள்ளும் காலம் இன்னும் குருகாதோ, இன்னும் கொஞ்ச நாள்ல என்ன அழிச்சிக்க மாட்டீரா சுவாமி அப்படின்வார். அப்ப பெருமாள் கேட்டாராம், ஆழ்வி நாம வந்து 1000 பாசுரம் நீர் பண்ண வேணும்னு ஆசைப்பட்டுதான் உண்மை இங்க வச்சோம், ஆனா உமக்கு அதுக்கு முன்னாடியே துறை வந்துருத்து, நீர் வந்துடுறீரா அப்படின்னு கேட்டா பெருமாள்கிட்ட ஆழ்வார் சொல்வாராம், அடியேனால அங்க வந்து கைங்கரியம் பண்ணாதான் ஒஸ்தியா இருக்கும்னு தேவன் நினைச்சா என்ன அழிச்சுட்டு போனோம், நான் வந்து கூட்டேன் கூட்டேன்றதுனால என்ன அழிச்சுட்டு போறது இல்லை அப்படின்னு சொல்லி அப்புறம் 1000 பாசுரங்களையும் தலை கட்டினார். அது சாமவேத சாரமாக இருக்கக்கூடிய திருவாய்மொழி அப்படின்றது. இப்படி ஆச்சரியமாக அந்த அரவிந்த லோச்சனன்ற எம்பெருமான், இப்படி அரவிந்த லோச்சனனா இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய மனகாந்தா அப்படின்னு. அப்ப நம்மாழ்வாரானவர் கடைசியில சொல்ற, இதுக்கு மேலையும் என்னால தாங்க முடியாது சுவாமி, திருவானை நின்னானை கண்டாய், உன் திருவின் மீது ஆணை, அதாவது உன் மகாலட்சுமி மீது ஆணை, நின்னானை உன் மீது ஆணை, என்னை சீக்கிரமே அழிச்சுட்டு போனோம் அப்படின்னு சொன்ன உடனே திருவின் மீது ஆணைன்னு பெருமாள் எழுத்தி இவர் அழிச்சுட்டு போறதுக்காக அது அழகா இவரை எம்பெருமான் வந்து சூழ்ந்து சூழ்விஷம் பணிமுகில் தூரியம் முழக்கின ஆழ்கடலை திரையை கையெடுத்தாடின ஏழு பொழிலும் வளமேந்திய என் அப்பன் வாழ்புகள் நாரணன், வாழ்புகள் நாரணன்றதுனால பிராட்டியோடு சேர்ந்த எம்பெருமான் ஏழி இப்படி ஒரு ஆச்சரியமான கதியை நம்மாழ்வாருக்கு கொடுத்தத நம்மாழ்வார் பதிவு பண்ணா போல எந்த ஆழ்வாரும் பதிவு பண்ணல. அப்படி தனக்கு கிடைத்த வைகுண்டம், அதாவது வைகுண்டம் இருக்கா இல்லையான்னு நமக்கு சந்தேகமே வேண்டாம், எதுக்காக இப்ப வைகுண்டத்தை பத்தி இவ்வளவு பிரஸ்தாவம் பண்ணிட்டு இருக்கேன்னா இங்க வைகுண்டம் பிராட்டி கொடுக்க போறான்றத சொல்ல போறாரு, அதுக்காக தான் இவ்வளவு பிரஸ்தாவம் வைகுண்டத்தை பத்தி. அப்ப வைகுண்டம்ன்ற அந்த இதை யாரா பார்த்தாளா அப்படின்னு நம்ம கேட்டா நிச்சயமா பார்த்தா சுவாமி, யார் பார்த்தா சுவாமி நம்மாழ்வார் பார்த்த, ஆழ்வார்கள் அத்துணை பேரும் பார்த்தா, சுவாமி ராமானுஷர் பார்த்த, சுவாமி தேசிகன் பார்த்த, மகதாச்சாரியர்கள்லாம் பார்த்த, நாம பார்க்கலையேன்னா, நாம பார்க்கலேனாலும் அது இருக்கு. அதாவது அடியனுக்கு எப்பவுமே சொல்ற ஒரு உதாரணம் வழக்கம், அதாவது நாம இன்னைக்கு இல்லேன்னு சொல்றது நான் பார்க்கல ஆப்பிரிக்காவன்றதுனால ஆப்பிரிக்காவோ அமெரிக்காவோ இல்ல வேற ஒரு தேசமோ இல்லேன்னு ஆயிட போறது அல்ல, அப்படியெல்லாம் ஒண்ணு கிடையவே கிடையாது. நம்ம பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் யோகிகளும் முனிகளும் மகரிஷிகளும் அதே போல வேதமும் ஆழ்வார் ஆச்சாரியர்களும் ஸ்ரீவைகுண்டம்ன்ற அந்த ஸ்தானம் இருக்குன்றத உறுதியாக சொல்லி இருக்கிறார்கள். இதற்கு முன்னாடியே அடியன் ஒரு ஸ்லோகத்தை சொல்லியிருக்கேன், தமச பரமோதாதா சங்க சக்கர கதாதரஹா அப்படின்னு, தமசுன்ற இந்த பிரகிருதி இந்த உலகங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு விரஜை நதி ஓடுகிறது, அந்த விரஜை நதிக்கு அந்த பக்கம் நித்திய விபூதி கலங்கா பெருநகராம் ஸ்ரீவைகுண்டம் இருக்கு அப்படின்றத எல்லாரும் பதிவு பண்றா. இங்க அததான் சொல்ற என்ன அப்படின்னா, அப்படி எம்பெருமான் மனதிற்கு மிகவும் பிடித்தவளாக இருக்கக்கூடிய இந்த பிராட்டியானவள் ஐஸ்வர்யம், அதாவது நமக்கு என்னத்தை அருள வேணும் அப்படின்றத சொல்ற, சம்ஸ்கிருதி அதாவது இந்த லோகத்துல ஒரு சிற்றின்பம் கிடைக்கலன்னாலும் அது பிராட்டியினுடைய அனுகிரகத்தினாலதான் கிடைக்கும். என்ன சுவாமி இங்க இருக்கிறதெல்லாம் சிற்றின்பம்னு சொல்ற, பணம் இல்லாம இந்த லோகத்துல இருக்க முடியுமானா, இருக்கவே முடியாது, ஆனாலும் அது மிகவும் முக்கியம்னு அர்த்தம் இல்லை, அது ரொம்ப சிற்றின்பம், அது வருது போறது வருது போறது, அது ஒரு நிரந்தரமானது கிடையாது, அதற்கும் பிராட்டியினுடைய அனுகிரகம் வேணும், அதற்காக தான் தெரிவறிய அளவில்லா சிற்றின்பம் அப்படின்னு நம்மாழ்வார் சாதிச்சார். அதனால அது தேன் சுவாமி தேசியன் ரொம்ப அழகா சொல்லுவேன், எப்படிப்பட்டதுன்னா தேன்பட்ட இடம் போல தித்திக்கின்ற சிறு பயன், அதாவது சிறு பயன்னா என்ன அர்த்தம்னா, இந்த சம்சாரன்றது மொத்தம் ஒரு விஷக்குடம், விஷக்குடத்துல ஒரே ஒரு துளி தேன், இந்த ஒரு துளி தேனை சாப்பிட்றதுக்காக மொத்த விஷத்தையும் சாப்பிட முடியுமா, அப்படியெல்லாம் கிடையாது. அதனால இங்க ஏதோ கொஞ்சம் போகத்தை பார்த்த உடனே ஆஹா ரொம்ப நல்லா இருக்கு, இங்கே இன்னொரு 50 பிறவி இருக்கேன், இன்னொரு 10 பிறவி இருக்கேன், அதெல்லாம் சொல்லவே மாட்டோம். ஏன்னா அதை விட பன்மடங்கு கஷ்டத்தை இங்க அனுபவிச்சுட்டு இருக்கோம். இங்க நமக்கு கொடுத்ததுக்கான காரணம் இந்த உடம்பு, அதாவது இது திருக்குடந்தை ஆண்டவன் சாய்க்கிற மாதிரி இந்த சட்டையை கொடுத்ததுக்கான காரணம் என்ன, நம்மை வந்து அடைய வேணும்னு பெருமாள் கொடுத்திருக்கேன். கரண கலேபர யோகம் விதரசி விருஷசைலநாத கருணேத்வம், இந்த சரீரத்தை எம்பெருமான் கொடுத்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னா, கரண கலையபர யோகம், கரண கலையபரம்னா இந்த இந்திரியங்கள், அதாவது இந்த சென்சஸ், இந்த சென்சஸ் எல்லாத்தையும் கொடுத்து எம்பெருமான் இந்த உடம்பையே எதுக்கு கொடுத்தான் அப்படின்னா, ஒரே ஒரு காரணம்தான், அந்த விருஷசைலனுடைய கருணையே இதற்கு காரணம், அந்த கருணையினால கொடுத்தான். நாம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த எம்பெருமான அடையறதுக்காக அதை பயன்படுத்தணும் அப்படின்றது தெரியாது. அதனால இங்க இருக்கக்கூடிய பயன்றது சிறு பயன். சிறு பயன்னா கொஞ்ச நாள் தான் நடக்கும், எதுவுமே கொஞ்ச நாள் தான் இருக்கும், கொஞ்ச நாள் வரும் கொஞ்ச நாள் போகும். நமக்கே சரீரம் கொஞ்ச நாள் தான் இருக்கும். அது அழகா சொல்லும் போது க்ஷணபங்குராக பிராணகா அப்படின்னு சொல்லுவோம். இந்த க்ஷணம் பிராணன் இருக்கு, அடுத்த க்ஷணம் இருக்குமான்னு தெரியாது, யாருக்குமே தெரியாது. அப்படி இருக்கக்கூடிய பிராணன், பிராணனானது க்ஷணபங்குரம், கொஞ்சம் இந்த ஆத்மா இப்ப இருந்துட்டு இருக்கு, அடுத்த நிமிஷம் இருக்குமோ இருக்காதோ யாருக்கும் தெரியாது. ஆனாலும் இந்த சரீரம் இருக்கும் வரை அந்த செல்வமானது அதுவும் பிராட்டி அனுகிரகத்தினாலேயே கிடைக்கிறது அப்படின்னு பராசர மகர்ஷி சொல்ற. என்ன அப்படின்னா, தனைஸ்வர்யைஷ்ச யுஜ்யந்தே புருஷா நிர்குணா அபி அப்படின்ற. அதாவது இப்படி இவர்களுக்கு தனமானது கிடைக்க வேண்டும் என்றால் அதற்கு பிராட்டியினுடைய அனுகிரகம் வேணும் அப்படின்னு சாய்க்கிற. அதுக்கு அவர் அழகான ஒரு ஸ்லோகத்தை விஷ்ணு புராணத்துல பராசர மகர்ஷி சொல்ற. என்ன அப்படின்னா, ஷரீராரோக்கியம் ஐஸ்வர்யம் அரிபக்ஷ க்ஷய சுகம் தேவி த்வத்ருஷ்டி திருஷ்டானாம் புருஷானாம் ந துர்லபம் அப்படின்ற. யாருக்கு பிராட்டியானவனே, யாருக்கு உன்னுடைய கடைக்கண் பார்வையானது கிடைக்கிறதோ அவர்களுக்கு சரீரம், சரீரத்தினுடைய ஆரோக்கியம், அந்த உடம்பு நன்னா இருக்கிறதும், அதே மாதிரி ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யம்னா வெல்த், இல்ல பணம் காசு, நீங்க எப்படி எடுத்துட்டாலும் சரி. அடியான ஐஸ்வர்யத்தை வெல்த்னு சொல்லி புரிய வைக்கிறேன். அதாவது செல்வம் மாத்திரம் கிடையாது, நமக்கு வெல்த்தை கிரியேட் பண்ணி கொடுத்து பிராட்டி வந்து நமக்கு பரிபூர்ணமா அனுகிரகம் பண்றா. அரிபக்ஷ க்ஷய சுகம், நம்ம என்னைக்கும் இருக்கக்கூடிய இந்த லோகத்துல வந்து சுகம்ன்றது ரொம்ப முக்கியமானது. அதே நேரத்துல பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தா அது சுகம், பெருமாள் கைங்கரியம் இழப்பானா அது துக்கம். அதனாலதான் தொண்டரடிப்பொடியாழ்வார் பல இடத்துல சொல்லும் பொழுது அந்தனருடைய அந்த குலத்தினுடைய பெருமையும் எனக்கு இல்லை. அதே போல ஒரு உப்பு எப்படி வந்து சில நேரத்துல பயன்படும், ஆனா அதிகமா எடுத்துனா அதுவே பயன்படாது. அதே போல நானும் நிறைய பேருக்கு பயன்படாமலே இருக்கேன் அப்படின்னு சொல்றேன். இதெல்லாம் அவர் அவருக்காக சொன்னது இல்லை, நமக்காக சொன்னது. அதாவது எம்பெருமானுடைய கைங்கரியத்துக்கு பிரயோஜனப்படாத திரவியங்கள், அதாவது பணம் காசெல்லாம் நிறைய சம்பாதிக்கணும், சம்பாதிக்கிறதுலாம் என்ன சுவாமி பிரயோஜனம், நானே ஒத்தனா அனுபவிக்கிறது கிடையாது. பகவத் பாகவத ஆச்சாரிய கைங்கரியங்களுக்கு உபயோகப்படுத்த வேண்டும். பெருமாளுக்கு நன்றாக திருவாராதனை பண்ணணும். திருவாராதனை பண்ணும் பொழுது அதுல குறைச்சிக்கலாமா, இதுல குறைச்சிக்கலாமா, இதை குறைவா பண்ணலாமா, அதை குறைவா பண்ணலாமான்ற பார்க்கக்கூடாது. அங்க நம்ம திரவியத்தை உபயோகப்படுத்தி பெருமாளுக்கு நன்றாக திருவாராதனம் பண்ண வேணும். அதனாலதான் சுவாமி தேசிகன் வந்து ஸ்ரீ வைஷ்ணவ தினச்சரியா அப்படின்னு ஒரு அழகான தமிழ் பிரபந்தம் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்ரீ வைஷ்ணவ தினச்சரியால ஒரு பஞ்சகால பாராயணன் எப்படி இருக்கணும், ஐந்து காலங்களாக பிரித்து கொண்டு இந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எப்படி இருக்க வேணும்னு சுவாமி சொல்ற. அதுல அழகாக சுவாமி எப்படி சொல்றாருன்னா, இவன் எம்பெருமானுக்கு அழகாக திருவஞ்சனாதிகளை செய்ய வேணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அதற்கு ரொம்ப அழகா சொல்றார். குழி முதல் கிரிசைகள் குறைகிலர் வளவே அப்படின்ற. எம்பெருமானுக்கு பண்ணக்கூடிய திருவஞ்சனத்துல எல்லாம் தீர்த்தத்துல பண்ணலாமா, பால்ல பண்ணலாமா, இல்ல பால்ல பண்றதை குறைச்சிக்கலாமா, இல்ல தீர்த்தத்தை கூட குறைச்சிட்டு பெருமாளுக்கு அப்படியே அர்க்கியத்தை காமிச்சிட்டோம் அப்படியே, அதுக்கப்புறம் கொஞ்சம் அர்க்கியெல்லாம் கூட அர்க்கியபாத்தியங்கள்லாம் கூட காமிக்க வேண்டாம், வெறும் பழத்தை மாத்திரம் காமிச்சிட்டு வந்துடலாமா இப்படின்னு எவ்வளவு குறைச்சிக்க பாக்குறோம். அப்படியெல்லாம் குறைக்கவே கூடாது அப்படின்ற. எவ்வளவு முடியுமோ யதாசக்தி, இந்த லோகத்துல யதாசக்தின்னு ஒண்ணு எல்லாரும் அட்லீஸ்ட் அப்படின்னு நினைச்சுக்கலாம். அட்லீஸ்ட் இல்ல சுவாமி, அட்மோஸ்ட், அதாவது எவ்வளவு நம்ம சக்திக்கு முடியுமோ அவ்வளவு நன்றாக திருவாராதனத்தை செய்ய வேண்டும். குழி முதல் கிரிசைகள் குறைகிலர் வளவே, குறையில்லாத பெருமாளுக்கு திருமஞ்சனாதிகளை செய்து சந்தன புஷ்பாதிகளை சமர்ப்பிக்க வேணும். அப்ப என்ன அர்த்தம், பிராட்டி கொடுக்கக்கூடிய அந்த திரவியத்தை கொண்டு, அதாவது பணங்காசுகளை கொண்டு நன்றாக பெருமாளுக்கு திருமஞ்சனாதிகளை செய்து பகவத் கைங்கரியம் பண்ண வேணும். அடுத்தது பாகவதாளுக்கு என்ன கைங்கரியம் பண்றதுன்னா, அவளுக்கு தத்தியாராதனைகள், தத்தியர்கள், தத்தியர்கள்டா தமர் அப்படின்னு அர்த்தம். தமர்னா எம்பெருமானை சேர்ந்தவர்கள் அப்படின்னு அதான் ஆழ்வார் சொல்லும்பொழுது சொல்றாரு பாருங்க. தமருகந்தது எவ்வுருவம் அவ்வுருவம் தானே, தமர்களான தன்னுடைய பாகவதர்களான பக்தர்கள் என்ன உருவத்தை நினைக்கிறாளோ அப்படி பெருமாளும் பிராட்டியும் காட்சி கொடுக்கிறாளோ. அதாவது பிரஹ்லாதனுக்காக ஒரு சிம்மரூபியாக எம்பெருமான் எழினான், அது பிரஹ்லாதன் எப்படி நினைச்சாரோ அதே மாதிரி. அதே மாதிரி ராவணனை சம்ஹாரம் பண்ணணும்னு தேவர்கள்லாம் கேட்டுட்ட பொழுது ஒரு மனுஷியனா நடந்தான். அதே மாதிரி இந்த பஞ்சவரை பலவகையும் காத்தார் வந்தார் பாஞ்சாலி குடல் முடித்தார் வந்தார் தாமேன்னு சொல்லக்கூடிய அளவில தூதனா நடந்தான். அதாவது இங்கேருந்து அங்க தூதனா, ஏன் சுவாமி பெருமாள் தூதனா நடக்கணும், அவனுக்கு என்ன குறவு, அவன் சர்வசக்தன், அவன் எல்லாத்தையும் அடைந்தவன், அவன் எதுக்கு சுவாமி ஒருத்தருக்கு தூதனா நடக்கணும்னா, அதுதான் கட்டுண்ட பண்ணிய பெருமாயன், எம்பெருமான் தன் பக்தர்களுக்கு மிகவும் கட்டுண்டவன் அப்படின்றது நன்னா தெரியுது. அதனால இப்படி திரவியங்களை கொண்டு பகவத் பாகவத ஆச்சாரியர்களுக்கு கைங்கரியம் செய்ய வேணும் அப்படின்றது. அப்ப ஐஸ்வர்யம் எதற்கு பிராட்டி கொடுக்கறானா, இந்த மாதிரி கைங்கரியங்களுக்கு அதை பயன்படுத்துறதுக்கா. அடுத்தது அதற்கும் சரி, அது கூட கொஞ்ச நாள் தானே சுவாமி இருக்கும், அதை விட மேலானது என்ன அப்படின்னா அக்ஷரம் அப்படின்னு இந்த ஸ்லோகம் சொல்றது. என்ன அப்படின்னா சம்ஸ்கிருதி அக்ஷர அப்படின்னு கடைசி ஸ்லோகத்தினுடைய கடைசி வரி. அக்ஷரம் அப்படின்றதுனால என்ன, மிகவும் நீண்ட காலம் இருக்கக்கூடிய கைவல்யம். கைவல்யம்னா வேற ஒண்ணும் இல்லை, இந்த ஆத்மாவை அனுபவிக்கிறது. என்ன சுவாமி பெருமாளை அனுபவிக்கிறத விட்டுட்டு இந்த ஆத்மாவை அனுபவிக்கிறத சொல்றேளே அப்படின்னு உடனே சுவாமி தேசிகன் சொல்றாரு, இதெல்லாம் நமக்கு இல்ல, பக்தியோகம் பக்தியோகம்னு ஒண்ணு இருக்கு, அத பண்றவாளை குறிச்சு சொன்னது. இந்த பக்தியோகம் பண்றவா இந்த உள்ள இருக்கக்கூடிய எம்பெருமானை சேவிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஆத்மாவை பாப்பாளாம், நமக்கு நாம சரணாகதி பண்ணவா சுவாமி, சரணாகதி பண்ணவாளுக்கு இதை பத்தின அவ்வளவு ஞானம் இப்பொழுது தேவையில்லை, நமக்கு எல்லாம் அங்க ஸ்ரீவைகுண்டத்துக்கு போனாதான் நமக்கு தெரியும். சரணாகதி செய்தவர்களுக்காக இதை சொல்லல, அதாவது யார் பக்தி யோகத்தை, பக்தி யோகம்ன்றது ஒரு மார்க்கம், பெருமாளை அடைவதற்கு இரு மார்க்கங்கள், ஒன்று பக்தி யோகம் மற்றொன்று சரணாகதி. அப்படி அந்த பக்தி யோகத்துல சொன்னபடி கைவல்யம் அப்படின்றது எப்படிப்பட்டதுன்னா, பெருமாளை உள்ள சேவிக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது இந்த தஹராகாசம்னு சொல்லக்கூடிய இதய குகையில் இருக்கிறான் எம்பெருமான்னு சொல்லக்கூடிய அந்த எம்பெருமானை சேவிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஆத்மாவை சேவிச்சுட்டு, அதாவது அந்த ஆத்மாவை பார்த்துட்டு அப்புறம் எம்பெருமானை சேவிக்கிறோம். அப்படி உள்ளிருக்கும் ரத்தினம், அதாவது ரத்தனம் உள்ள இருக்கு, அதுக்கு இருக்கிற வெளியில பொட்டியை பாக்குறது இல்லையான்னா, இந்த பொட்டியே ஷைனிங்கா இருக்கு இல்ல, அந்த மாதிரிதான் இந்த ஆத்மா பொட்டியே ஷைனிங்கா இருக்க மாதிரி அந்த வெளியில இருக்கிற ஆத்மா இருக்கும். அதை பார்த்து ஏமாந்துட கூடாது, பொட்டியே அழகா இருக்கே அப்படின்னு சொல்லி உள்ள இருக்கிற ரத்தனத்தை தூக்கி போட்டு பொட்டி எடுத்துட்டு போவானா யாராவது, அந்த மாதிரி ஒரு முட்டாள் லோகத்திலேயே இருக்க மாட்டார். அந்த மாதிரி கைவல்யத்துக்கெல்லாம் ஆசையே படக்கூடாது. இந்த ஆத்மாவை அனுபவிக்கிறது வந்து ஆழ்வார் சொல்லியிருக்க, இது மிகவும் ரொம்ப கீழானது ஆத்மாவை அனுபவிக்கிறது, அதாவது ஐஸ்வர்யத்தோட மேலானதுதான், அதாவது பணங்காசுகளை விட ஆத்மா அனுபவம் மேலானது, ஆனா பகவத் அனுபவத்தை விட மிகவும் கீழானது இந்த ஆத்மா அனுபவம். அதனால இந்த ஆத்மா அனுபவமும் பிராட்டி கிட்ட கேட்டா கிடைக்கும், ஆனாலும் அதையும் கேட்டு பிராட்டி கிட்ட பரலாம், அது கூட கொஞ்சம் குறவாதான் இருக்கு. சம்ஸ்கிருத்ய அக்ஷர வைஷ்ணவாத் பசுன்னா, இந்த மனிதர்கள் ஆகினவர்கள் உங்ககிட்ட பணத்தை கேட்டாலும் பிராட்டி உன் அனுகிரகம் இல்லாம அது கிடைக்காது. சரி, ஒருவேளை ஆத்மா அனுபவத்தை கேட்கறா சில பேர் அப்படின்னா, அவளுக்கும் உன்னுடைய துணையானது தேவைப்படுகிறது. அதே போல மூன்றாவது இருக்கிறதுலயே பெரும் விஷயமா இருக்கக்கூடியது வைஷ்ணவாத் பசு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வைணவர்களுக்கு என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா, தமச பரமோதாதா தத் விஷ்ணோ பரமம் பதம் அப்படின்னு சொல்லக்கூடிய வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வைகுந்தம், அதாவது கடோபனிஷத்துல சொல்லும்போது சோத்பன பாரம் ஆப்னோதி தத் விஷ்ணோ பரமம் பதம் அப்படின்னு கடோபனிஷத் சொல்றது. அதாவது இவர்கள் அந்த வைகுண்டத்தை அடைய வேண்டியவர்கள், அதாவது அந்த விஷ்ணு லோகம்னு சொல்லக்கூடியது ஸ்ரீ வைகுண்டம்ன்றது. அப்ப இத சொல்லி அதையும் அருள்பவள் நீனே அப்படின்றத சொல்றார். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நமக்கு இதுதான் முக்கியமான விஷயம், பிராட்டியும் உபாயமாக இருக்கிறாள் அப்படின்றத ஆளவந்தார் இங்க ஸ்தாபிக்கிறார். எப்படி அப்படின்னா, இல்லனா இத மூணுத்தையும் பிராட்டி கொடுக்கறான்றதை எப்படி அவர் சொல்லுவார், ஏன்னா எம்பெருமான் வந்து எம்பெருமான் மாத்திரம் கொடுக்கல, பிராட்டியோட சேர்ந்த எம்பெருமான் இவைகளை அனுகிரகம் செய்கிறான் அப்படின்றது நன்றாக தெரியறதுக்காக தான் இதை எடுத்து காண்பிக்கிறார். அதனால பிராட்டியோட சேர்ந்த எம்பெருமான் உபாயமாக இருக்கிறான் அப்படின்றது நன்றாக தெரியுது. அதனாலதான் சுவாமி தேசிகன் துவயச்சுருக்கு அப்படின்னு சொல்ற இடத்துல ரொம்ப அழகா ஒண்ணு சொன்ன, திருமகளாறு பிரியா திருமாலன்றி நச்சரணே அப்படின்னு சாய்த்தார், அருமறையாதும் துறவோமென அறிந்தார் கவரும் கர்மமும் ஞானமும் காதலும் கண்டு முயறுகிறோம், வருவது மின்னிலையாய் மயனுற்றை அமர்க்குளதோ திருமகளார் பிரியா திருமாலன்றி நச்சரணே அப்படின்னு சாய்ச்சர். திருமகளார் பிரியா திருமால், அதாவது திருமகளை விட்டு ஒரு க்ஷணம் கூட பிரியாம இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் தான் நமக்கு நச்சரன், அதாவது நமக்கு புகழ். நம்ம அந்த உபாயத்தை தான் ரொம்ப கெட்டியா பிடிச்சுக்க வேண்டியது அப்படின்றத காண்பித்த. இப்படி இருக்கக்கூடிய இந்த விஷயத்த லக்ஷ்மி தந்திரங்கள் போன்ற பெரிய பெரிய ஆகம நூல்கள், அதாவது ஸ்ரீ பாஞ்சராத்திரம் பாஞ்சராத்திரம்னு ஆகமம் ஒன்று உண்டு, அதாவது எம்பெருமானை வழிபடுவதற்கு இரண்டு ஆகமங்கள், ஒன்று ஸ்ரீ பாஞ்சராத்திரம் மற்றொன்று வைகானசம். இந்த பாஞ்சராத்திரம் அப்படின்ற ஆகமத்துல இந்த பாஞ்சராத்திரத்தான் பகவத் சாஸ்திரம்னு சொல்லுவா. எம்பெருமானுடைய சாஸ்திரம், சாஸ்திரம் சாஸ்திரம்னா எம்பெருமானிட்ட கட்டளை, தன்னை எப்படி ஆராதனை செய்ய வேண்டும் எம்பெருமானிட்ட கட்டளை. அதனாலதான் வைணவர்கள் தங்க ஆத்துல திருவாராதனம் பண்றது கூட பாஞ்சராத்திரத்துல சொன்ன நிறைய விஷயங்களை எடுத்துதான் ஆராதனையில சேர்த்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த திருவாராதனை, தன்னை எப்படி ஆராதனை செய்ய வேண்டும் என்று தானே கத்து கொடுத்தான். யோகம் நிஜம் சிக்ஷையன்னு சொல்லலையா, நீங்க உடனே கேட்கலாம் பெருமாளே பெருமாளை ஆராதனை சொல்லலாமா, நிச்சயமா அவன் சொல்லணும்னு நமக்கு எப்படி தெரியும். அது சுவாமி தேசிகன் வந்து காமாசி காட்டுக்கத்துல சாய்க்கிறார், சரி உலகத்துல இருக்கிறவாள்லாம் யோகத்தை போட்டுண்டு யார தியானம் பண்றா அப்படின்னா, யாரோ ஒருத்தர் பெருமாளை தியானம் பண்றா, சிவன் வந்து பெருமாளை தியானம் பண்ற, மத்தவாள்லாம் யோகத்தை போட்டுண்டு வேற ஒருத்தர் தியானம் பண்றா, பெருமாளுக்கு மேல ஒருத்தர் இல்லவே இல்லையே, அவன் தான் வந்து அவன் தான், அவனுக்கு மேற்பட்டவாளும் கிடையாது, அவனுக்கு ஈக்குவலானவா சமமானவாளும் கிடையாது, அவையா தியானம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா அவன் ஒத்தரின் தியானம் பண்ணல. யோகம் நிஜம் சிக்ஷையன்னு மத்தவாளுக்கெல்லாம் யோகத்தை சொல்லி கொடுக்கிறான். அதேதான் இங்கே என்ன அப்படின்னா, இங்க என்ன நமக்கெல்லாம் வந்து எம்பெருமான் சொல்லலைன்னா அவனை எப்படி ஆராதனை பண்ணணும்னு தெரியாது. தவறாக பண்ணக்கூடிய ஆராதனம் எம்பெருமானுக்கு இன்னும் சீற்றத்தை வரவழிக்கும். அதனால எப்படி சரியான முறையில் செய்ய வேணும்னு ஆகமங்கள் கத்துக் கொடுக்கிறது. அந்த ஆகமத்துல பெருமாளே வந்து சொல்லக்கூடிய பிராட்டியின் வைபவமானது அந்த லக்ஷ்மி தந்திரத்துல இருக்கு. லக்ஷ்மி தந்திரத்துல இப்படி இருவரும் சேர்ந்தே இந்த உலக அனைத்தையும் படைத்து காத்து அதை வந்து ரட்சிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்த சொல்றேன். இது ஏற்கனவே ஆழ்வார் சொன்ன பிரகாரம் தான், ஒன்றுடியாள் திருமகளும் நீயுமே நிதானிப்ப. சுவாமி தேசிகன் சாய்ச்சா போல ஒன்றுடியாள் திருமகளும் தானுமாகி ஒரு நிலைவால் ஈன்ற உயிரெல்லாம் உய்ய அப்படின்னு, உயிர்கள் அனைத்தும் முடிவதற்கு இருவரும் சேர்ந்தே, அதாவது எம்பெருமானோட பிராட்டி சேர்ந்து இக்காரியங்களை செய்கிறாள் அப்படின்னு. சில பேர் பிராட்டிக்கு உபாயத்துவம் இல்லைன்னு சொன்னான். உபாயத்துவம் உபாயத்துவம்னா பிராட்டி அதாவது உபாயம் ஆக மாட்டா, அதாவது ஆறு அப்படின்னு சொல்லக்கூடிய வழி ஆக மாட்டாள்னு சில பேர் சொன்னா, அது மிகவும் தவறான கருத்து. பாஸ்கரேன பிரபாயத்தான் ஸ்ரீமத் ராமாயணத்துல, அதாவது எப்படி சூரியனை விட்டு அந்த ஒளியானது அகலாதோ அதை போல பிராட்டி எம்பெருமானை விட்டு அகன்று போறது கிடையாது. அகன்று போகாத பிராட்டி உபாயத்தை பண்ணும்போது எங்க போறான், நம்ம சரணாகதி பண்ணும்போது பிராட்டி வேற எங்கேயா போயிடுறாள்? எங்கேயும் போக மாட்டாள். அதனால நம்ம சரணாகதி பண்ண வைக்கிறதுக்காக பிராட்டி கிட்ட போய் முதல்ல ரெக்கமெண்டேஷன் புருஷகாரம் பண்ண வைக்க சொல்றோம். அடுத்தது பெருமாள் பிராட்டி இருவர் திருவடியிலும் உபாயத்தை செய்கிறோம். அப்படி செய்தால் வரக்கூடியது என்னென்ன பலன், யார் யார் எப்படி எப்படி கேட்கிறாளோ அப்படி எம்பெருமான் அனுகிரகம் பண்ணுகிறான். சம்பாவியத்தையே கருகிச்சுது. இப்படி சொல்லவில்லை திருமா பிராட்டி மத்திரம்தான் அப்படின்னு சொன்னா அது சாக்த மதமா போயிடும். அதாவது பிராட்டி மத்திரம்தான் பரதெய்வம்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், அதாவது சக்தியை உபாசனம் பண்ணக்கூடிய மதமாயிடும், அதுவும் சரி கிடையாது. சரி பிராட்டி கிடையாது பெருமாள் மத்திரம்தான் அப்படின்னு சொன்னோம்னா அது சைவ மதமாயிடும். நம்ம மதம் அப்படி இல்லை, இருவரும் சேர்ந்து பரதத்துவம்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலை, எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் பரதத்துவம் அப்படின்னு ஸ்தாபிக்கிறதுக்காக அவனே நம்மால் அடைய வேணும், அவனை அடைவதற்கு அவனே நம்மை சரணாகதி செய்வித்து அடைவிக்கிறான் அப்படின்னு சொல்றதுக்காக இந்த ஸ்லோகத்துல பிராட்டி உபாயமாக இருந்து அனைத்தையும் அனுகிரகம் செய்கிறாள் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை அழகாக தலை கட்டுகிறார். அடுத்த ஸ்லோகத்துல நமக்கு ரொம்ப ரொம்ப இனிமையான இந்த சரணாகதி செய்தால் என்னென்ன பலனெல்லாம் கிடைக்கிறது இங்கேயே கொஞ்சம் சொல்லிட்ட, இன்னும் பலன்களை எல்லாம் டீடைலா சொல்லணும் இல்லையா. அதாவது அடியன் ஏற்கனவே சொன்னேன், முதல் ஸ்லோகத்துல பிராட்டியினுடைய பெருமை என்னன்னு வேதத்தின்படியும் இதிகாச புராணங்கள் ஆழ்வார்கள் சொன்னபடியும் இப்படி அதை நிரூபிச்சார் முதல் ஸ்லோகத்துல. இரண்டாவது ஸ்லோகத்துல, முதல் ஸ்லோகத்துல எப்படி நிரூபித்தேனோ அந்த நிரூபணம் பண்ணதை ஒருவராலும் தட்டி அலக்கழிக்க முடியாது, அதை ஒருவராலும் அசைத்து பார்க்க முடியாது அப்படின்னு ஸ்தாபிச்சார். மூன்றாவது ஸ்லோகத்துல அவளை அடைந்து அவள்னாலேயே நாம வந்து உபாயத்தை, அதாவது அவள் தான் உபாயம், உபாயமாய் இருந்து நம்ம எம்பெருமான்கிட்ட சேர்ப்பித்து அப்புறம் இருவரும் சேர்ந்து நமக்கு சரணாகதியை செய்விக்க செய்து நம்மை மோட்சம் அளிக்க செய்கிறார்கள், நமக்கு மோட்சத்தை அவாதான் கொடுக்கறது அப்படின்றத நான்காவது ஸ்லோகத்துல இன்னும் பறக்க பேசுவார் ஆளவன் தான். அத அடுத்த உபன்யாசத்துல தியானிப்போம்னு சொல்லிட்டு, எல்லார்க்கு சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.